பச்சை வண்ணப்பூவே சீரித்து போனாய், என் பூமி எங்கும் பச்சை இறைத்து போனாய். செடி கொடிகள் எல்லாம் உன்முகம் பார்த்தேன், நான் இலை தழையோடு என் வீரல் கோர்த்தேன். ஹே புல்லின் மேலே பாதம் வைக்காமல் செல்கின்றேன் பெண்ணே, உன் சல்லை கேட்ட பின்னே. பச்சை வண்ணப்பூவே சீரித்து போனாய், என் பூமி எங்கும் பச்சை இறைத்து வழி கொள்கிறேன். இதய சுவர் மேலே